Là, ils gardent, ils achètent une Ganesh comme ça, une statue de Ganesh. Hein, après, deux jours après, je reviens là, ben, ils font, chez eux, ils gardent pour deux jours. Et ensuite, ils font des trucs, quoi, à leur façon. Des, comment dirais-je cela, ben, comme nous, on fait avec le bougie, de l'encens, des trucs comme ça, quoi. Ils font cela, et ensuite, la troisième jour, ils emmènent là, et ils lancent dans la mer, quoi, en disant que leur, tous leurs mauvaises choses, que c'est parti. Quoi. On peut les accompagner, là ? Ils vont dire quelque chose, là, ou... Ouais. Là, ils vont jeter. Vite. Ouais. Ben, normalement, ici, pendant cette fête-là, ben, il y en a tous les petits enfants du village qui viennent là, qui s'assoient au bord de la mer, pour que... Il y en a des gens qui viennent, qui ne savent pas manger, tout, quoi. Alors, ils payent quelque chose qu'ils vont laisser là-bas, quoi, pour lancer, quoi. Avant, c'était là-bas, dans l'Ancien Empire. De là-bas, pas de problème, quoi. Ils lancent comme ça, quoi. Ben, comme c'est profond, tout... Ben maintenant, ils ne laissent pas pour y aller. Alors, ils viennent là, quoi, pour lancer. Ben, qu'ils laissent toutes leurs mauvaises douleurs, quoi, dans l'eau, quoi, avec Ganesh. Eux, ce qu'ils pensent, c'est cela, quoi, à l'Ambius. Ça leur rapporte de bonheur. Leur croyance, c'est que ça rapporte de bonheur, quoi. கணபதி ஜப்பாடோரியா கணபதி ஜப்பாடோரியா அதுக்கப்புறம் மறுபடியும் பார்வடி வரும் மறுபடியும் ஹலோ ஜிமா சுசிகுமார் இதான் கச்சிக்கூரப்பட்டதுக்கு மீன் மீன் எதுதா சூப்பரா தெரியல சரணம் சரணம் கணேச சரணம் சரணம் சரணம் கணேச சரணம் சரணம் சரணம் கணேச சரணம் எடா எடா எடா இது என்ன கையில ஐய் பொறுமை பொறுமை பொறுமை ஓடு ஓடு எட்ட ஓடு எடா எடா எடா கணபதி ஹோமம் microphone அதேதானா சாக்குக்கு இல்லையா சாக்கு இந்த மாதிரி போட்டு தலைவர் கணேச சரணம் சரணம் கணேச கணேச சரணம் சரணம் கணேச கணபதி சரணம் கணேச சரணம் கணபதி சரணம் கணேச சரணம் கணபதி சரணம் கணேச சரணம் முக்மூதி கடவுள் கணேச சரணம் சரணம் சரணம் கணபதி சரணம் கணேச சரணம் கணபதி சரணம் சரணம் சரணம் சரணம் கணபதி சரணம் கணதம் சரணம் சரணம் சரணம் கணபதி சரணம் கணபதி சரணம் கணபதி சரணம் கணபதி சரணம் சரணபதி சரணம் கணபதி சரணம் கணபதியே கணபதியே கணபதியே கணபதி அப்பா டோரியா விநாயகர் அப்பா டோரியா கணபதி அப்பா டோரியா கணபதி அப்பா டோரியா முடிஞ்சிட்டா பழமா ஓகே தேங்க்யூ பாடு தீயில் விழுந்த தேனா இனி தீயில் விழுந்த தேனா ஒரு சிவாஜி பாட்டு விநாயகனே வீணை நீர்பவனே ஏழு முதல் போல நான முதல்வனே விநாயகனே வீணை நீர்பவனே ஞான முகத்தோடு பார்க்காமலே போறையா அக்கம் பக்கம் யாரும் இல்ல கலையன்னே சொல்ல மாட்டாரு ஓ Bon quoi, c'est là quoi. Tu vois, ben il capte tous les poissons quoi, même les petits quoi. Il laisse pas se vivre s'élever quoi. voir combien de personnes ils vont. Quatre heures, c'est fini, quoi. Maximum. 3 heures, 4 heures, c'est fini. Ben, ils captent leur pognon, quoi. On va voir quand ils viennent, quoi. Normalement, ça va pas s'arrêter maintenant, ce soir. À quelle heure ils finissent, tes envois? Je vais les chercher à 5 heures. À 5 heures. Faut pas qu'il crie, parce que quand il crie, c'est fichu pour moi. Il chante normalement, mais sans hurler. Ready, 1, 2, 3, start. Yar wo ta he ki wa na sanam Abiyayam pole ni sapolagiyo. Bah, c'est une chanson hindi quoi. Hindi pas, hindi pas. Tu vois, en hindi, bah, normalement, c'est une chanson qui chante un peu méchamment, tu vois. Un peu méchamment avec des mots un peu insultés et tout. Ah non, parce que ici, quand ils sont en prison, normalement on chante comme ça quoi. Non, c'est pas une vraie chance là quoi. Ben, le truc, comment dirais-je, le tune c'est bien, la rythme, mais il y en a des mots qui s'est mélangés quoi, en tamoul quoi. Parce que ça se dit aussi en hindi. Alors c'est un peu méchant quoi. Ça veut dire que ce m'habite.